முதலில் பார்த்தேன் காதல் வந்ததே, என்னை மறந்து எந்த நிகழ் போகுதே. என்னில் இன்று நானே இல்லை, காதல் போல ஏதும் இல்லை. என்னில் இன்று நானே இல்லை, காதல் போல ஏதும் இல்லை. எங்கே எந்த இதயம் வந்தே வந்து சேர்ந்ததா? முதல் முதலில் பார்த்தேன் காதல் வந்ததே. இதோ இங்கேதான் நான் எந்த ஜீவனை நேரில் பார்த்தேன். நல்லவனே அன்பே உன்னால்தான் நாளைகள் மீதொரு நம்பிக்கை கொண்டேன். நொடிக்கொரு தரம் உன்னை நினைக்க வைத்தாய், அடிக்கடி என்னோட சிரிக்க வைத்தாய். நொடிக்கொரு தரம் உன்னை நினைக்க வைத்தாய், அடிக்கடி என்னோட சிரிக்க வைத்தாய். முதல் பாவை நெஞ்சில் என்றும் உயிர் வாழுமே, உயிர் வாழுமே. முதன் முதலில் பார்த்தேன் காதல் வந்ததே. கண்ட நிமிஷத்தில் உறைந்து நின்றேன், மறுபடி ஒரு முறை பிறந்து வந்தேன். உன்னை கண்ட நிமிஷத்தில் உறைந்து நின்றேன், மறுபடி ஒரு முறை பிறந்து வந்தேன். என் சுவாச காற்றில் எல்லா உன்யாபகம், உன்யாபகம். முதன் முதலில் பார்த்தேன் காதல் வந்ததே, என்னை மறந்து எந்த நிழல் போகுதே. என்னில் இன்று நானே இல்லை, காதல் போல ஏதும் இல்லை. என்னில் இன்று நானே இல்லை, காதல் போல ஏதும் இல்லை. எங்கே எந்த இதயம் வந்தே வந்து சேர்ந்ததா? முதன் முதலில் பார்த்தேன் காதல் வந்ததே, என்னை மறந்து எந்த நிழல் போகுதே.